ಅಂತರಂಗ ಪರಕಾಲ ಮಣಿತ್ರಯಾಪ್ತ ಲಕ್ಷಣಾರ್ಥ ರಕ್ಷಣೆ ಎಡಿದ್ದ ಯುಗಾಗಮಾಂತಂ ಆಚಾರ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತ ಮನರ್ದಹೀನಂ ಗೋಪಾಲ ದೇಹಿ ಗಮನಿ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂತ್ರೋತ್ತಮ ಗುರು ಕರುಣಾವಾಪ್ತ ಸಕ್ರಾಂಗ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರ ವರ್ಧ ಪರಮುಖೆ ಲಕ್ಷ್ಮಣೇನ ಸ್ವಭಾವಂ ಶ್ರೀ ಭಾಗೀಶಾತುರ್ಯಂ ಷಡದ್ವೇದ ಚೂಡಾದ್ಯಮೂರ್ತಿ ನೂತನಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ಕಲಿಮದನಗುರುಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ಸಯಾಮಹಾನದ್ಯ ಶ್ರೀರಂಗನಾಥಾಧ್ಯಾನದ್ಯಾತ್ಮಗ್ರಂಥಬೋಧಕಾಂ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನಹಂ ವಂದೇ ಪ್ರಣಂ ಬ್ರಹ್ಮಸಾಧುಕಾ ಶ್ರೀಮಾನ್ ವೇಂಕರನಾಥಾಬ್ಧ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವದ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾರದಿ ಪ್ರಾಯ ಪ್ರವದನೆ ಪುಂಸಾಂ ಸೌನಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತ ಶ್ರೀರಂಗ ಭಕ್ತರ್ಮಾಂ ಅವ್ಯಾಸಭಯಮುದ್ರಿತ ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿತ ಬಾಲಿಸಸ್ತಲೋಕಿ ನಿರ್ವಾಹಕೋ ರಚಿತನೇಮ ಕಟಾಕ್ಷ ಲೀಲಾ ಶ್ರೀರಂಗ ಹರ್ಮ್ಯದ ಮಂಗಳ ದೀಪರೇಖಾಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಭವಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ ಗುರುಭ್ಯ ಸದ್ಗುರುಭ್ಯ ನಮೋ ಭಾಗ ಮತೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ತದ್ರಾದ್ಯೋ ದಂಪತಿ ಜಗದಾಂಬತಿ ಪಾಯ ಪ್ರಪತನೇ ಪುಂಸಾಂ ಸೌಮ ಪುಣ್ಯಂ ನಿಗಾರಯನ್ ಹಸ್ತ ಶ್ರೀರಂಗ ಭಕ್ತರ್ಮಾ ಅವ್ಯಾಸ್ ಅಭಯಮುದ್ರಿತ ಯ್ಯೇಕಾಂಜಲಿಕಿಂಕರ ತನುಭೃದಾಂ ನುವ್ಯಾಜ ಸರ್ವಂ ಸಹೇ ಕಲ್ಯಾಣಾತ್ಮನಿರಂಗನಾಥ ಕಮಲಾಕಾಂತೇ ಮುಕುಂದೇ ಸ್ಥಿತೇ ಸ್ವಾಮಿನ್ ಪಾಹಿ ದಯಸ್ವ ದೇಹಿ ಕುಶಲಿನ್ ಜೀವ ಪ್ರಭೋ ಭಾವಯೇಹಿ ಆಲಾಪನಾಪಲೇಷಿತು ಪಲೇಷಿತು ಪ್ರಲಪಿತು ಜಿಹ್ರೇ ಜಿಹ್ವಾ ಮಮ್ಮ ನ್ಯಾಸತಿಲಕಂ 28 ಶ್ಲೋಕಂ 27 ಶ್ಲೋಕಂ ಇದಕ್ಕು ಮುನ್ನಾಡಿಲೇ ಆರಂಭಿಸಿ ಮಾತರ್ ಭಾರತಿ ಅಪ್ಪಡಿಂಗದಾನ 25 ஸ்லோகத்திலிருந்து இந்த சம்சாரிகளை பார்த்து சுவாமி தேசியம் சாதிக்கிற நீங்கெல்லாம் அல்பமாய் அத்திரமா இருக்கக்கூடியதான ராஜாக்கள் க்ஷுத்ர நரேந்திரர்களை விஷயமான சாபவசனைகளை பண்ணி உங்களுடைய வாக்மித்தத்தை இழுக்கிறீர்கள. எம்பெருமான் வாக்கு கொடுத்ததுனுடையதான பிரயோஜனம் என்ன? எம்பெருமானை பாடாத பாட்டு பாட்டல்ல கேட்டாமே கேளாச்சவி செவியல்ல கேட்டாமேன்னு திருமங்காழ்வா பகவத் விஷயத்துல பிராபண்யம் இல்லாத நம்மளுடைய அவயவங்கள் அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறாரே அது மாதிரிதான் இருக்கணும். அப்படி விட்டுட்டு நீங்கள் ஏதோ ராஜாக்களை சுத்ர நரேந்திரர்களை பாடுகிறீர்களே அப்படின்னு ஆழ்வார் எப்படி சம்சாரிகளை பார்த்து திருத்த பார்த்தாரோ அது மாதிரி சுவாமி தேசிகமும் அதே ரீதியில போய் பெரிய பெருமாள் நம்பெருமாள் இருக்க அத்தை விட்டுட்டு நீங்க எதையோ விஷயங்களை கால் தாழ்ந்து போய் இன்னொரு தேவதாந்திரங்கள் பக்கலிலோ இல்ல இன்னொரு ராஜா சுத்தவரேந்திரர்களான ராஜாக்களை போய் ஸ்தோத்திரம் பண்ணி இந்திரன் சொன்னு ஸ்தோத்திரம் பண்ணி அவன் இடத்துல போய் காத்த எதிர்பார்த்ததுக்கு இல்ல அத்தை விட்டுட்டு எம்பெருமான் ஆச்சரியங்களோடு சொன்னார். அத்த அந்த தோஷத்தை தன்னிடத்திலே ஆரோப்பணம் பண்ணிக்கிறது, தன்னிடத்துல இல்லாத தோஷத்தை ஆரோப்பணம் பண்ணிக்கிறதுங்கிறது ஸ்ரீவைஷ்ணவ ஸ்வரூபம். வள்ளியர்கள் நீங்களே நானேதான் ஆகிடுக நானேதான் ஆகிடுகிறதுதான சொரூபம். எப்படி வரதாழ்வான் இந்த பெருமாள் காடையில போனதுக்கு காரணம் கைகேயோ இல்ல இந்த மந்திரையோ அல்ல, மத்தாபமேக நிமித்தமாகிதுன்னு சொன்னான் பக்தன். என்னுடைய பாபம் தான் அதுக்கு நிமித்தம் அப்படின்னு சொன்னா போல தன்னிடத்துல ஏறிக்கல. அதனால வரதாழ்வான் எப்படி தன்னிடத்துல தோஷங்கள் ஏறிக்கின்றாரோ அதே போலதான் மனம் வந்தா அதே மாதிரி பராசரப்பட்டவும் பேசிந்தார். அதே மாதிரி சுவாமி தேசிகனும் இந்த ஸ்லோகத்துல பெருமாளிடத்துல தன்னை விண்ணப்பம் பண்றச்சு நான் இப்படி எல்லாம் இருந்துட்டேன், சுத்திர நரேந்திரர்களை நீங்க பாடாதீங்கன்னு சொல்லாம நான் இப்படி இருந்தா தப்பு பண்ணிட்டேன். தன்னை தன்னிடத்துல இல்லாத ஒரு தோஷத்தை தன்னிடத்துல ஆரோப்பணம் பண்ணிட்டு சுவாமி தேசி சாதிக்கிறார். அதுதான் பரம ஸ்ரீவைஷ்ணவத்துவம் அத தெரிகிறார். அதனால தன்னுடைய வாக்கை பார்த்து பிரார்த்திச்சார். 26 ஸ்லோகத்துல ஏ பாரதி என்னுடைய வாக்கே நீ என்ன பண்ண முஞ்ச மானுஷ ஜடூம் மானுஷ ஜடூம் மனுஷனோட தோற்றம் பண்றத முஞ்ச விடு. லப்தைகி தேக லப்தைகி சட்டுவும் அலம். அப்ப அவர்களை பாடுவதை விடு. அது மாத்திரம் இல்ல, லுப்தத்வார் சுவாசிகா பரிபவைகி மோஷம் விஷேதா மகா. லுப்தத்வார சுவாசிகா, போய் ஒரு பேராசை பிடிச்சவனுடைய வீட்டு வாசல்ல போய் நின்று அவனுடைய தீயத்தை கேட்டதுல ஆசைப்பட்டு மனசே அதெல்லாம் போய் என்ன நினைக்கணும், அதெல்லாம் அவன் வீட்டு வாசல் போய் நினைக்கணுங்கிற எண்ணத்தெல்லாம் விடும். நீ என்ன பண்ணணும், சுவாமி வெங்கடேஸ்வர கவே சேனார்பிதோயம் பரா. எங்க ஆச்சாரியாள் சொல்லி நானே இந்த அர்த்தபார்ப்பணத்தை பண்றேன். சேன அற்பித்தோயம் பரா, நான் எவருமானாலே என்னுடைய பலத்தை சமர்ப்பிக்கப்பட்டவனாக செய்யப்பட்டிருக்கிறேன். கர்த்தத்துவம் வந்து பிரயோஜன கர்த்தத்துவம், பிரயோஜக கர்த்தத்துவம்னு ரெண்டு விதமான கர்த்தத்துவம் உண்டு. அதனால இங்க பிரயோஜக கர்த்தத்துவத்தை பத்தி பேசுறார். சேனார்பிதோயம் பரா, எம்பெருமானாலே அர்ப்பிக்கப்பட்ட பலத்தை உடையவனாக நிர்பரனாய் நிர்பயமா இருக்கு. அதனால நான் போய் துரீஸ்வரர் வாசல்ல போய் நிற்க மாட்டேன்னு சொன்னார். 26வது ஸ்லோகத்துல 27வது ஸ்லோகத்துல தாத்யம் வாத்யவதாம் அனுமத்ய மனசா ரங்கேஸ்வரத்துத்பதே நித்தம் பிங்கரவன்னஹம் நது புனஹ புண்ணியாம் கதவ்யாஸ்ரயாம். நான் உனக்கு சரக்காயிட்டேன், உனக்கு இஷ்ட விநியோகாரனா ஆயிட்டேன். அதனால தேவதீர்த்தம் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா என் தேவதீர்த்த திருவடிகள்ல ஒரு திருப்பி பிரார்த்திக்கிறேன். என்ன பிரார்த்திக்கிறேன்னா, தாத்தியம் உங்களிடத்த பிரார்த்திக்கிறது தேவதீர்க்கு தாத்தியம். பெரிய பெருமாளுக்கும் நம்பருமாளுக்கும் பண்ண வேண்டியதான சர்வதேச சர்வகால சர்வாபிஷ்டமான சர்வவித கைங்கரியங்களையும் பண்ணணும். அதுக்காக எனக்கு தாத்தியம் இருக்கணும். அப்ப தாத்தியத்துவங்கிறது சுரூபரிஷ்டமாச்சே அப்படின்னு கேட்டா, இதனால வந்து தாத்திய சுரூபம் எனக்கு தெரியல. நான் தாசனா இருந்தா கூட அந்த சுரூபம் சரியாக இருந்தது. இனிமே அந்த சுரூபம் எனக்கு மரவாதே இருக்கணும். அண்ணன் நான் பிறந்திலேன் பிறந்ததன் அறந்திலேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னா போல, அன்னைக்கு தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சுட்டேன். இனிமே அந்த தாத்திய புத்தி என்னைக்கும் இருக்கணும். வந்தனோடு உமக்கே நாமாட்சியம் உறவே நமக்கு இங்க ஒழிக்க ஒழியாதுன்னு இருக்க வேண்டியதான் ஒரு சுபாவம். தாஸ்யம் லாஸ்யபதா, தாஸ்யம் லாஸ்யம் போது லாஸ்யம்னா நாடகத்துல நாட்டியத்துல ஒரு வகை நாம லாஸ்யங்கள். அது மாதிரி குதிச்சு ஆடணும். பகவான் நாமாவை கேட்ட மாத்திரத்திலேயே கூத்த புடமெடுத்தாரில் கோவிந்தனாம் எனா ஓடும் நம்மாள். அப்படி மனசு குழாந்தராய் அடியீருடன் கூடினின் ஆடினே தடுகுத்தமாய் பிறவாதா சங்கரப்பால் பயணன்னே சாதுபனங்களிடையே இத்தியாதி இடங்கள்லாம் பகவன் நாமாவை கேட்ட மாத்திரத்திலேயே அங்க பிரகசித்தாரு. அதுக்கு போக்கு வீடாக நாம் அக்கிரமமாகவாது நித்தியம் பண்ணணும் அப்படிங்கிறத தவிர அனுபத்திய மனதா அனுபத்திய தேவதையருடைய சங்கல்பத்தினால அடியேவுக்கு இந்த அனுமதி பண்ணணும். இப்படி மன்னனுக்கு நித்தியதாசியனா இருந்தது அதையே தனக்கு சரிசமாயும், பெருமானுடைய பகவத் பகவத் விசலேஷத்தே தனக்கு சோகமாயும், பகவத் சம்சலேஷத்தே தனக்கு சுகமாயும் நினைக்கும்படியாக பண்ணணுங்கிறதாக தேவதை சங்கல்பிக்கணும். தொற்பதே தேவதையருடையதான தேனே முழுவதும் திருவிழிகள் தொற்பதே தேவதையருடையதான பற்பதேங்கிற சட்டத்துக்கு ரெண்டு அர்த்தம். தேவதையர் நித்திய சாநித்தியம் பண்ணின்றது கூட பதங்கிற சட்டத்துக்கு கிரகம்னு ஒரு அர்த்தம், பதங்கிற சட்டத்துக்கு திருவிழின்னு அர்த்தம். அப்ப இந்த பதமானது பெருமாள் எழுதக்கூடியதான திருமாளிகை பெரிய திருமாளிகைன்றதான தொற்பதங்கிற சட்டம் தேவதையருடைய பதம்னு சொல்லக்கூடிய சீவை குண்டம் அப்படிங்கிறதான லோகம். ஸ்ரீகோயிலுண்ட லோக அப்படிங்கிறதுனால தொற்பதே தொற்பதே நிச்சய கிங்கரவாங்கம் அப்படின்னு சொன்னான். இங்க வெறும் தொற்பதேன்னு சொன்னல, ஸ்ரீரங்கேஸ்வர தொற்பதே ஸ்ரீரங்கத்துக்கு ஈரங்காதிஷனே ஏ ரங்கராதா தொற்பதே தேவதையுடையதான இந்த திவ்யமான ஆஸ்தானம் வைகுண்டத்துக்கு லெவலேஷனும் குறையாததா இருக்கக்கூடியதான இந்த பிரசித்தி மண்டலத்திலேயே ஒரு வைகுண்டம் போல இருக்கக்கூடியதான இந்த சீவை குண்டம் போல இருக்கக்கூடியது அப்பற சீவை குண்டமா இருக்கக்கூடியதான ஸ்ரீரங்க கேட்டத்திலேயே தொற்பதே நித்ய கைங்கரவன்யம். அப்ப ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கும் உம்முடைய திருவடிகளுக்கே கைங்கரியம் பண்ணணும். ஸ்ரீரங்கத்திலிருந்து இன்னொரு தேவதைகளுக்கு தேவதாந்திரங்களுக்கு பண்ணலாமோன்னு கேட்டா இல்ல, தொற்பது. தேவதையினுடையதான திருவடிகள் இதையே எப்படி பண்ணணும்? கிங்கர் நித்தியம். சரி, என்னுடைய தேகத்துல இருக்கலாம், எனக்கு கைகரியம் பண்ணலாம், ஏதோ பத்து நாள் பண்ணிட்டு பதினோரு நாள் வரலாமா வராமல் முடியும்னு கேட்டா, இல்ல இல்ல, சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் உங்களுக்கு கைகரியம் பண்ணணும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமணி நித்தியம் கிங்கரவன்யகம். தேவதைக்கு என்ன பண்ணணும்? தேவதை முகப்பே கூவி மணி கொள்ளும்படியாக என்ன வேணும் என்ன வேணும் தேவதை நியமிக்க நியமிக்க ஸ்வயம் ருச்சிரேதேஹே ப்ரியதாம் இதி மாம்பதன்னு லட்சுமணாழ்வானை குறிச்சு விண்ணப்பிக்கணும், பெருமாள் நியமிக்கணும்னு எப்படி லட்சுமணாழ்வான் பிரார்த்திச்சானோ அது மாதிரி இதை பண்ணு இதை பண்ணணும் தேவதை முக்கேன்னு நியமிக்க அதே மாதிரி கைங்கரியங்களை பண்ணணும். இந்த காரியத்தை பண்ணி வருது. அது மாத்திரம் இல்ல, இது பண்றது எவ்வளவு முக்கியமோ உமக்கு நான் நிச்சயதார்த்தியனா இருந்தது உன்னுடைய இந்த தேசத்திலேயே தேச விசேஷத்திலேயே இருந்த கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தது எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் கதர்வியாசிரயம் புரியா கதர்வியாசிரயம். இன்னொருத்தரை போய் அல்பஜனா அல்பசக்தனா இருக்கு அல்பைஸ்வரியனா இருக்கக்கூடிய அவருடைய துராசிகனா இருக்கக்கூடியதான ஒரு வாசல்ல போய் நான் ஆசிரியக்கும்படியாக பண்ணி விட்டுறாரு. அதனால அவளோட வாழ்கிற விட எனக்கு சாபந்து மேல நன்னாதார் முருவலைப்ப நல்லுற்றார் கரங்கும் இவை என்ன உலகியத்தை தன்னாளா கடல் கடைந்தாய் உன் கழற்கே வரும்பது தன்னாதா அடியேனை பணிகட்டாய் சாமாறு அப்படின்னு சொன்னா போல குருஜாம் கதர்யாசையும். இந்த ராஜாக்கள் அப்படி பண்ணார். நீலச்சுவெல்லுதபுருணி நீலச்சி கண்ணை மூடிடுவார். நாம் போய் பார்த்தா என்ன பாத்திரத்தை கூட குடிக்காம கண்ணை மூடிட்டு இருக்கா. சக்குஷி வெல்லுதபுருணி இந்த புருவ நடிப்பர்கள் இப்படி எல்லாம் இருக்கக்கூடியதான துராதிக்கர்கள் ராஜாக்கள் அல்பஜர்களான அல்பசக்தர்களாய் அல்பபோகத்தை உடையவர்களான ராஜாக்கள். ஆனா நீயோ என்னத்தை எப்படி இருக்கார் நான் பிறக்கிற காலத்துல என்ன பார்த்த ஜாயமானங்க புருஷன் எப்பசேன் முதுகூதனா அப்படின்னு என்ன மாத்திர கர்ப்பத்திலேருந்து வெள்ள வர சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சத அன்னையிலேருந்து இன்னையோட என்ன பார்த்துட்டேதான். எனக்கு ஒவ்வொரு ஒரு காரியத்திலையும் அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி கமலத்தை நம்பி தந்தோடு அயனோட அப்படின்ற மாதிரி அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தியாயிருந்து என்னை எப்போதும் கடாட்சிச்சுட்டே இருக்கீத அவனும் மீரசக்தி என்ன பார்த்தவன கண்ண முடிக்கிறான் தேவதையோ என்ன பார்த்தவனு கண்ணு இன்னும் கர்ணாந்த லோலேஸ்வரம்னு காதலர்களும் இருக்கக்கூடியதான கண்ணை பிரிச்சு ஆக்கிட்டு இருக்கு. காதலோ தாரகேஸ்வரம் உள்ள வரத்தையே காயத்ரி மண்டபத்துல பிரவேசிக்கிறதையே வாண தன்னோட திருக்கண்ணால கூப்பிடும்படியாக சாதகம் சொல்லி கூப்பிடும்படியாக திருக்கண்ணாலே உடையதாய் கண்ணை கண்ணை என்னை பார்த்து கண்ணால சாதகம் சொல்லுது. நீ அப்படி ஒன்னு ஆச்சரியா துராசிகனா இருக்கக்கூடிய ராஜாக்களுடைய சுத்திர நரேந்திரனுடைய சன்னதியில போயிருந்தா நீ இல்ல சக்குஷி கண்ணை மூடிக்கிறவன் கண்ணை என பார்த்தோன்னு கண்ணை மூடிக்கிறவன் ஒருத்தன் இதை பார்த்தோன்னா கண்ணை திறந்து பார்த்ததுக்கே ஆசை உடையவனா கண்ணாலேயே என்ன வரவேற்கக்கூடியவன் ஒருத்தன். அப்ப அப்படிப்பட்ட நீ இருக்க ராஜாக்கள் வார்த்தைகளை போய் நிற்கும்படியாக பண்ணிடாது. நீ இல்ல சக்குஷி வெல்லிதபுருணி வெல்லிதபுருணி புருவத்தை நெரிக்கிறது அது மாதிரி எனக்கு நெரிச்சிருக்கீதோ இல்ல முகூர்த்தாபமானே ஒரு தடை இல்ல ரெண்டு தடை இல்ல பல தர பல தர என்ன அவமானமான சொற்களை சொல்லி என்னை நிந்திச்சிருக்கான் இதான். ஆனா நீயோ உதாராக சர்வேதே நானோ அல்ப பிரயோஜனத்துக்காக உன்னுடைய திருப்படிகளில் வந்து நிற்கிறேன். ஐஸ்வர்யத்தை கூட வந்து நிற்கிறேன். போன ஐஸ்வர்யத்தை திருப்பி மீட்டு கூட வந்து நிற்கிறேன். அப்படி நிட்டா கூட நான் சர்வேஸ்வரனா என்ன போய் ஒரு அல்ப பிரயோஜனத்துக்காக வந்து நிற்கிறானே என் இடத்துல துளி கூட தோச்சுக்காம உதாராக சர்வேதேன்னு கொண்டாடுறீன். அவன் இடத்துல இன்னொரு சாமானிய ராஜாக்கள் சுத்த நரேந்திர இடத்துல போனோம்னா அவன் நித்தியம் அவமான அக்கரங்களை கேட்கும்படியாக ஆகும். அவனால அவமதிக்கப்பட்டவனாக ஆவன். ஆனா உன்னுடைய திருவடிகள்ல வந்து நின்னா எப்படி இருக்கு அப்படின்னா உதாராக சர்வேதேன்னு கொண்டாடும்படியான அவனுடைய சுபாவம். அல்ப பிரயோஜனத்துக்காக அவன் இடத்துல வந்தா கூட என்ன உதாரணம் கொண்டாடுறீங்க. அதனால அவன் ஒண்ணு அவனுதான் ஆசிரியப்பினர் முகூர்த்தமான பிரீமே கஷ்டாடகசிய அட்ய கஷ்ய மதமே பீமே பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும். உன்னை பார்த்தா வெச்சகன் வாங்காதபடி உன்னை தவிர வேற எதுவும் பார்க்காதபடி பண்ணி வைக்கக்கூடியதான வடிவழக உடையவரா, முன்னிலும் பின்னழகிய பெறுவாரா, பார்க்கறதுக்கே அவ்வளவு ரமணீயமா ஸ்பிருகணியமா மனசுக்கு ஒரு ஒரு சாந்தியை கொடுத்து உன்னை விட்டு வேற எதையும் மற்றொன்று நமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதேன்னு பண்ணும்படியாக பண்ணி வைக்கக்கூடியதான வடிவழக தேவதையத்திற்கு இன்னொருத்தன ராஜாக்கள்லாம் பார்த்தா பார்க்க சேர்க்கல. பீமே ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் அதை நினைச்சதற்கவுடைய வாயினாலே விக்ஷாம் விதாட்சாம் திருஷம் அவனுடைய வாசல்ல போய் நின்று விச்ச கேட்கும்படியான ஒரு நிலைமை எனக்கு இருக்கூடாத ரங்கநாதா, உனக்கே நான் ஆட்சியது உனக்கே கைகரியம் பண்ணும்படியாக எனக்கு அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சார் 27வது ஸ்லோகத்தில். அதுக்கு மேல 28வது ஸ்லோகத்துல பெருமாளுக்கு பிரார்த்திச்ச, நீ எப்படிப்பட்டவனா இருக்க தெரியுமோ, உன்னுடைய பெருமைகள் என்ன தெரியுமா, தொய்யே கஞ்சலி பரே கஞ்சலி கிங்கரே தனமுருதாம், உன்னிடத்துல ஒரே ஒருத்தரை கைப்பற்றும் அட வந்தா ரொம்ப ஆச்சரியமான சொன்ன ஒரு ஸ்லோகத்தை தாச்சு. அந்த தோச ரசம் சுகத்தேரவிந்தே மகரந்த கர்ப்பரே மதுபிரதோ அப்படின்னு சாதிச்ச. இந்த எம்பெருமான் இருக்க இன்னொரு தேவதைகளை பார்ப்பேனோ அப்படின்னு சொன்னவர் மேல சொன்னார், உன்னுடைய திருவடிகள்ல அஞ்சலி பண்ணாவுடைய பெருமை இருக்க, ததேவ முஷ்ணா சசுபான்னேஷதா சுபானி புஷ்ணாதி நஜாபுகீயதே, அப்ப சவர் பதந்து முச்சிஷ்ய கதாபி கேனசித்து யதா ததாவாபி சகத்ருபொஞ்சலிஹி சதைவ முஷ்ணாத்துபான்னு கிருஷ்ணாதி நஜாது ஹீயதே அப்படின்னு அள வந்த ஸ்தோத்திரத்துல இந்த அஞ்சலியோட பெருமையில சொல்றார். அஞ்சலி பரமாமுத்ரா சுக்ரம் தேவப்பிரசாதினி அப்படிங்கிறது ஸ்ரீபாந்தராத்திர சம்வேதங்கள்லாம் பிரத்யக்ஷம் அஞ்சலரசோ தவ நிகிரகாஸ்திரேன்னு வரதராஜ பஞ்சாட்சத்திலையும் சுவாமி ஜெயசியர் இந்த அஞ்சலியை பத்தி பேசுறார். இங்க ரங்கநாதனுடைய சுவாவம் என்ன சுவாவம்னா, தன் இடத்துல கைகூப்பினா போல் சொல்லி ஏகாஞ்சலி திங்கரே, ஒன்னு இடத்துல ஒரு தடவை கைகூப்பிட்டானா யாரு, தனு மிருகம் சரீர பாஜாங்களாக்கக்கூடிய சம்சாரிகள் உன்னை குறிச்சு ஒரு தடவை கைகூப்பினானா, அவளுக்கு என்ன பண்ற அவள் விஷயத்துல நிர்வியாஜ சர்வம் சக எந்த ஒரு காரணமும் இல்லாம அவர்கள் பண்ணதான் அந்த பிழைகள் எல்லாம் பொறுப்பு, அந்த பிழை பொறுக்கக்கூடியதான சுவாவம் சர்வம் சக. இப்படி அவன் பண்ண பெரிய பெரிய கணக்க பண்ண பாபங்கள் எல்லாம் இது இந்த அஞ்சலி பண்ண மாத்திரத்திலே சதைவ முஷ்ணாதி அசுபானி அசேஷதா, எல்லா அசுபங்களையும் திருடிட்டு சுபானி கிருஷ்ணாதி மந்திரங்கள் எல்லாம் நிறைச்சு கொடுத்ததே அஞ்சலி, அத்த ஒரு பண்ணட்டா அந்த பண்ண முன் எந்த எப்பேற்பட்ட எத்தனை நடந்தானதாக சண்டால சண்டாரகனாக சண்டாரனாக இருந்தா கூட அவனுக்கும் சகல சேர்த்தி மன்னி வைக்கிறே தனமிருதாம் நிர்வியாசம் சக தனமிருதாம் சரீர பாஜக பாஜகா இருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய சர்வம் சர்வம் சரே அவர்கள் பண்ணதான சமஸ்த பாபங்களையும் பொறுப்பு, அந்த பாபங்களை சர்வம் சகேன்னு எல்லாத்தையும் போக்கியமா ஏற்றுக்கிறான்னு அர்த்தம் இல்லை, அவன் பண்ணது பாபம் தான், இருந்தாலும் பகவான் தன்னுடைய கிருப்பையினாலே அதை சாந்தம்னு கணிக்கிறார். அது எப்படி கணிக்கிறான்னா, அவனை புதப்பிரபலமோ பிராயசித்தாதிகளோ இல்ல அந்த சுத்தரான தண்டனைகளையோ கொடுத்து அவனுடைய பாபங்களை போகிற தன்னோட உடனே அப்படியே போக்கிடணும். வெறுதே அருள் செய்வான்னு சொல்ல முடியாது, இதுல ஏகதேசியார் பக்கம், ஏகதேசியார் பக்கம் இல்லை என்ன, யாருக்காக சொன்னார், போய் ஏகாஞ்சலிக்கிட்டாரு ஒன்னிடத்துல ஒருதுல கை கூட்டினாதான் அதை பண்ணப்படும். அதனால பெருமான ஒரு அல்ப வியாதத்தை எதிர்பார்த்துருக்கா, இந்த ஏகாஞ்சலிக்கிங்கிறேன்னு சொன்னார் ஐயோ, இந்த ஏகாஞ்சலிங்கிற சப்தம் ஒரு தடவை சேவிக்கணுமா, ஏகாஞ்சலி இந்த அஞ்சலி ஒரு தடவைதான் கேட்டா, இது அஞ்சலிய உள்ளீடாக கொண்ட பிரபத்தியை சொல்றது, ஏன்னா ஒரு தடவை சேவிக்கலாமான்னு அடுத்த கேள்வி வந்தோம். நமக்கு சக்கர நமஸ்காரம் கூடாது, ஸ்ரீபாஞ்சராத்திரத்துல ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு விஷேஷம் இருக்கு, ஏன்னா பெருமாள் எல்லாருக்கும் சமமா இருக்க, அதனால அவனுக்கு என்ன காரியத்தை பண்ணா பிரதட்சண நமஸ்காராதிகள்ல சமமான காரியங்களே சமசங்கையிலே பண்ணணும், ஏக சங்கையில விஷம சங்கையில பண்ணக்கூடாது அப்படின்னு பிரமாணம் இருக்கிறதுனால ஒரு தடவை சேவிக்கக்கூடாது, ரெண்டு தடையோ நாலு தடையோ அஞ்சு தடையோ ஆறு தடையோ சேவிக்கணும் அப்படின்னு அந்த ஸ்ரீபாஞ்சராத்திரம் பாரமேஸ்வர சம்ஹிதையில சீரத்து கோவில் சம்ஹிதையில பாஞ்சராத்திர சம்ஹிதையிலே இருக்கு விஷயம். அதனால அப்படி இருக்க சொல்லி ஏகாஞ்சலி கிங்கரேன்னு ஒரே ஒரு அஞ்சலி பண்ணா போடுவான்னு கேட்டா, இது அஞ்சலியை உள்ளீடாக கொண்டு சதுர்தனுஷ்டானமா சாஸ்திர சித்தமா இருக்கக்கூடியதான பிரபத்தியை பண்ணக்கூடியவர்கள் தனுபிரதாம் நிர்வியாத சர்வம் சக. அவரிடத்துல அப்ப சவ்யாத சர்வம் சகன்னு சொல்லணும், ஏன்னா அஞ்சலி பண்ணவனுக்கு தானே சர்வம் சகமா இருக்கும். அப்ப நிர்வியாத சர்வம் சகன்னு எப்படி சொல்ல முடியும்னா, இவன் பண்ண பாபங்களுக்கு இவன் பண்ணக்கூடியதான இவன் எம்பெருமான் பண்ணக்கூடிய பிரசாதங்களை பாக்குறது, இவன் பண்ற வியாபாரம் அத்தியல்பம்னு சொல்றதுக்காக நிர்வியாகங்கிற சப்தம். எப்படின்னா பெருதே அருள் செய்வார்னு சொன்னா போல, பெருதே அருள் செய்வார்னா அவன் சும்மா இருந்தா பண்ணுவானா, செய்வாதற்கு குறந்து நான் செய்ய வேண்டிய உபாயத்தை பண்ணணும், அந்த உபாயத்தினால பிரீத்தி அடைந்த பகவான் தான் அவனுக்கு அந்த பலனை கொடுக்கறான். அதனால ஏன் அப்படின்னா பெருதே அருள் செய்வான் ஏன் ஆழ்வார் சாதிச்சாருன்னு கேட்டா, அதுக்கு என்ன தாத்பரியம், தெய்வீகத்துக்கு தாத்பரியம் இருக்கு. பெருதே அருள் செய்வான்னா இவன் கொடுக்கக்கூடிய பலனை பார்க்கறது, இவன் செஞ்ச உபாயம் அச்சத்தில் அச்சல்பம், அதனால பெருதே அருள் செய்வான்னு சார். அது மாதிரிதான் இங்க அஞ்சலி கிங்கரே எம்பெருமான குறிச்சு அஞ்சலி பண்ணணும். அஞ்சலிங்கிறது பிரபத்தி உபலட்சிதமான அஞ்சலி, கத்தங்கிறது அஞ்சலி இல்ல, பிரபத்தி உபலட்சிதமான அஞ்சலியை பண்ணினா தனபிரதாம் எப்பேற்பட்ட சரீர வாசகர்களா இருந்தாலும் நிருபியாத சர்வம் சார், வேறதையும் எதிர்பார்த்தாரு சர்வம் அவன் பண்ண பாபங்கள் எல்லாம் சாந்தம்னு சமைக்கும்படியாக ஆகுது. எப்படி போக்குறாங்கன்னா அதுலதான் புத்திபூர்வ அபராதங்கள் எல்லாம் அபுத்திபூர்வமான அபராதங்கள்லாம் பொறுத்துறான், புத்திபூர்வ அபராதங்களுக்கு பிராயசித்தம் பண்ணும்படியாகவோ பிரபத்தி பண்ணும்படியாகவோ பண்றான். அதையும் மீறி இருந்ததுன்னா அதுக்கு தண்டனையை கொடுத்து எல்லாத்தையும் போக்குறான். அதனால நிறுத்தியாக சர்வம் தகையு எப்படிப்பட்டவனா எம்பெருமான் இருக்கார், கல்யாணம் நிரங்கநாத கமலா ஆண்டே நிபுந்தே கல்யாணாத்மனி. அப்ப சகல கல்யாண குணங்களுக்கும் ஒரே இருப்பிடமாய் எது ஒரே ஆச்சரியமான தேவதீர் ரங்கநாத தேவதீர் எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமா இருக்கியது. அதுக்கு மேல ஸ்ரீஸ்ரீயா பரமசத்த சமாஸ்ரயகான்னு கேட்டா போல கமலாகாந்தா பெரிய பிராட்சியாரோட நித்தியம் இல்லை. அதனால பெரிய பிராட்சியார் இந்த சாஸ்திர விஷயத்துல ஒரு சிலர் உரைத்தா கூட சன்னடியார் திறத்தகத்து தாமதையார் ஆச்சலும் சிதகத்துக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்றி செய்தார் ஒன்பது ஊர்வோம்னு இருக்கக்கூடியதான தேவதையுடைய சொல்றார். கமலாகாந்தே கமலாகாந்தா கமலான்னு சொல்லக்கூடியதான பெரிய பிராட்சியாரோட நித்திய சந்தேகம் பண்ணிட்டு இருக்கா. முகுந்தே அந்த நித்திய சந்தேகத்துடைய பிரயோஜனம் என்னன்னா மோட்சத்தை குறுக்கிறதுக்காக அந்த பெய்பிராட்டியாரோடைய நித்திய சாதனை பண்ணின்றது கூடிய சர்வேஸ்வரனான ரங்கநாதன் அப்படின்னு சுவாமி பாஹி தயஸ்வ தேஹி குஷலின் ஜீவ பிரபோ பாதகேது. தேவதைய நடிகனுக்கு என்னுடைய நாக்கு தேவதையில அப்படின்னு தேவதை எப்படி ஸ்தோத்திரம் பண்றது சுவாமி எனக்கு தேவதையுக்க. இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தம், ஒரு அர்த்தம் தேவதையர் இப்படி சர்வசர்வ சர்வம் தகனா ஒரு சின்ன ஒரு அஞ்சலியை பண்ணிட்டதுக்காக என்னுடைய சகல பாபங்களையும் அஞ்சலி உள்ளீடாக கொண்டு அஞ்சலி தத்துவமான இந்த பிரபத்தியை ஒரே ஒரு தரம் பண்ணிட்டதுக்காக என்னுடையதான எந்த ஒரு வியாதிக்கும் எதிர்பார்க்காது என்னுடையதான சகல பாபங்களையும் பொறுக்கிறதுக்காக சகல கல்யாண குணங்களுக்கும் ஆச்சரியமாய் பெரிய பிராட்சியாருடைய நிச்சயதாரத்தியம் உடையவனாய் மோட்சம் கொடுத்த உருப்பட்டு இருக்கிறவனாய் சர்வேஸ்வரனான ரங்கநாதன் இருக்க நானும் இன்னொருத்தர் ஜீவ பிரபோ பாவகேது இன்னொருத்தர் போய் சுவாமின்னு கூப்பிட்டேன், பாகி என்னை காப்பாத்துன தயஸ்வன்னு சொன்னேன், குஷலின் ஜீவ பிரபு பாவகே திதி ஆபா ஆலாபனாவலே பிஷு இப்படிப்பட்ட ஆலாபனங்களை பண்ணி பிரணப்பிக்கும் புலம்புவதற்காக என்னுடைய நாக்கு அதற்காக அசஞ்சிருந்தது அப்படின்னு அர்த்தம். தேவதைகளுடையதான இந்த பெருமைகளை தெரிஞ்சிருந்தப்போ தேவதைகளுக்கு பிரார்த்திக்கிறேன். ஏன்னா எனக்கு இதே சுவாமி தயப்ப நீ தய பண்ணலன்னா வேற யார் பண்ண முடியும். தேகி குஷலின் குஷலத்தை அனுப்பக்கூடியவனே தேகி எனக்கு குரு தீவ பிரபோ பாவகேது இப்படி தேவதை இடத்துல பிரார்த்திக்கும்படியான புத்திய பண்ணி வைன்னு அர்த்தம். இல்ல தேவதை இருக்கட்டே நான் இன்னொருத்தனத்துல இப்படி எல்லாம் புலம்பினேன் அப்படின்னு சுவாமின் பாகி தயஸ்த தேகி குஷலின் இவ பிரபோ பாவகேது என்னுடைய நாக்கு அதுலயே தொழணும். அதனால தேவதையோ இல்ல தேவதையோ பிராட்சி விட்டுனா இப்படி இருக்கு அடியருக்கு இந்த அனுகிரகத்தை பண்ணி வைக்கணும். சர்வம் ஒரு ஒரு உருதுதான் கைகறி வரும் ஒரே ஒருதான் சகதேவ பிரபன்னாக சவாத்மி இச்சையாச்சதேன்னு சொன்னா போல ஒரே ஒருதான் அஞ்சலி பண்ணிட்டா அந்த அஞ்சலியே சதைவ சதைவ கிருஷ்ணாத்மி சுகான் விஷயத்தா சுகானி கிருஷ்ணாத் நஜாது தீயத்தேன்னு சொன்னா போல சகல கேமங்களையும் கொடுத்து சகல அமர்த்தங்களையும் போக்கி கொடுத்தது. நிர்வியாத சர்வம் சதே அதனால எம்பெருமானுக்கு நிர்வியாத சர்வம் சகான்னு பேர். எல்லாத்தையும் பொறுத்துக்கிறான தவிர எல்லாத்தையும் ஊக்கமா அனுபவிக்கிறது. எம்பெருமான் தோஷ போக்கிய நல்ல தோஷத்தை குறுக்கிற வளரும். ஏன்னா தோஷோ எஜபி தத்யா சதாமேத தகர்த்திக்கம்னு சொன்னவன். நிர்வியாத சர்வம் தலை கல்யாணாத்மனி ரஞ்சநாத கமலா காந்தே முகுந்தே சிதே தேவதை இருக்க செய்த நான் சுவாமின் பாக்கின்னு சொன்னேன். தேவதை அப்படியே நாலாபுரம் பண்ணும்படியாக பண்ணி வைக்கணும்னு ஒரு அர்த்தம். இல்ல நான் தேவதை எதிர்க்க செய்தே நான் பெற்றதாயிருக்க மனை வெள்ளாட்டுகிறோன்னு கேட்டா போல தேவதை எனக்கு இப்படி சர்வம் சகனா எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பிராட்டியோட மோட்சத்தை கொடுக்கறதுக்காக உருப்பட்டு இருக்கச்சே நான் போய் இப்போதா அல்பஜவரான ராஜாக்களுக்கு எல்லாம் சோசனம் பண்ணேனே. சுவாமியின் பாகி தயத்த தேகி குஷலின் ஜீவ பிரபு பாவையே தியாலாபனப்பட்டு பிரணப்பிக்கும் திஸ்ரே சுவாமம் இப்படி என்னுடைய மனசெல்லாம் ஈடுபட்டது அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்துல அருள் செய்கிறார். 28வது ஸ்லோகத்துல 29வது அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதா சிம்ஹாய கல்யாண முனுஷாலுமே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.